நீதானா, நீ இன்றி நானிதான், இங்கே வாழ்வேனா? குரல் வழியே ஒரு துயரம் பாடி வரும் மொழி தனிலே பாதையிலே ஒரு சலனம் ஓடும் நதி நீரில் மலர் பூப்பதில்லை உண்மை இதை கண்டும் மனம் கேட்பதில்லை காலங்கள் நேரங்கள் பாலம் அமைக்கும் கையோடு கையென்று வாடாதே வாடாதே வாசம் இந்த பூவை தேடும் நீதானா நீதானா நெஞ்சே நீதானா நீன்றே நானே தான் இங்கே வாழ்வேனா அன்பே அன்பே எந்த நந்தி வாழ்வே